அப்படின்னா அவர்களும் எது விமத ரக்ஷனே ந க்ஷமாஹா. விமதன்னா வேறு கருத்தை உடையவன் அர்த்தம். அது ஒரு எதிர்மறையில் இருப்பவன் எது எதிரும் வச்சுக்கலாம். எத் விமதனன் சொன்னால் எவனுக்கு எதிரியாக இருக்கின்றானோ எவனுக்கு இருந்தட்டில் எம்பெருமானை குறிக்கிறது. ஏன்னா சகன பிழை சொல்லப்படாது யஹ சஹ எது சதுன்னு. எவனுக்கு எதிரியாக இருக்கும்போது ரக்ஷனே ந க்ஷமாக அவனை காப்பாற்றும் போது, அதாவது ஒருவன் எம்பெருமானுக்கு எதிர்மறையாக செயல்படும் போது ரக்ஷனே அவனை ரட்சிப்பதில் ந க்ஷமாக சக்தி உடையவர் அல்லரோ. ந க்ஷமாக எத்ரச்ச ரிதக்ஷிஷதி, இது சத்தமி பிரயோகம். எத்ரச்சன்னு சொன்னால் எஸ்மின்னு ரிதக்ஷிஷதி, அதாவது தொயிர் பிரவர்த்தே அல்லது தொயிர் ரக்ஷதி. ரிதக்ஷிஷதின்றது ஒரு ஒரு அது அந்த ரூபம் தாத்துனுடைய ரூபம். அது ரக்ஷித்தும் இச்சா அப்படின்னு வரும். அது ரிதக்ஷிஷதின்றது ரிதக்ஷிஷத்து சத்ரந்தம் ரிதக்ஷிஷன் அப்படின்னு போகும். அது அதனுடைய சத்தமையை பற்றி ஏகஜம் ரிதக்ஷிஷதி பவத்து பவதி ஆறாமரி. எத்ரச்சன்னு சொல்றது எஸ்மின் எஸ்மின் ரிதக்ஷிஷதிச்ச எஸ்மின் ரிதக்ஷிஷதிச்ச. எவன் ஒருவன் காக்கும் காக்கம் ஒரு விருப்பத்தை கொண்டுள்ள போது, அதாவது நீ ஒருவனை காக்க சங்கல்பம் செய்யும்போது கொச்சித்து பிரதிபயம் கிஞ்சித்து ந. கொச்சித்துனா சில இடத்துல கொச்சித்து நான் சொல்றதுனால எங்கேயுமே பிரதிபயமானது கிஞ்சித்து அப்படின்ன சிறிதளவு கூட அச்சமானது இருக்காதோ அவனுக்கு சஹ. அப்படிப்பட்ட நீ அந்த எத்தில கூடிய யஹ சஹ சஹ நீ ரங்கதாமாதிஷு திருவரங்கம் முதலிய இடங்களில் உள்ள, இது சப்தமியை பற்றி பகுவச்சனம். ரங்கதாமாதிஷு தாமன இருப்பிடம் க்ஷேத்திரம் ரங்கக்ஷேத்திரம் முதலிய இடங்களில் நஹ பிரதிபடான் சமய நஹ பிரதிபடான் சமய நகன அஸ்மாக்கம் எங்களுடைய பிரதிபட்டன் சொன்ன எதிரி பிரதிபட்டான் அப்படின்னு சொன்னால் தித்தியா பக்தி பகுவச்சனம் எதிரிகளை சமய அவர்களை அடக்குவாயாக அப்படின்னு நீங்க இந்த 26வது பத்தியத்துக்கு அர்த்தம். ஒருத்தர் அன்பைத்த பார்த்தோம்னா பிரபோ விதிஹி திரிபுர மர்தனஹ திரிதஷ புங்கவஹ பாவகஹ யம பிரபிருதயஹ அபி யத் விமத ரக்ஷணே நக்ஷமாஹ எத்ரச்ச ரிரக்ஷிஷதி க்வசித் பிரதிபயம் கிஞ்சித் ந கிஞ்சிதபி ந சஹ ரங்கதாமாதிஷு நஹ பிரதிபடான் சமய. பிரபோ பிரபுவே விதிஹி பிரம்மா திரிபுர மர்தனஹ சிவன் திரிதஷ புங்கவஹ இந்திரன் பாவகஹ அக்னிதேவன் அக்னி பகவான் யம பிரபிருதயஹ அபி யமன் முதலிய பெரிய ஏனைய பிற தேவர்களும் கூட யத் விமத ரக்ஷணே உனக்கு எப்படிப்பட்ட உனக்கு எதிரியாக இருப்பின் அவனை ரக்ஷணம் செய்வதில் ந க்ஷமாஹ சக்தியற்றவர்களாக சந்தி இருக்கின்றார்களோ எத்ரச்ச ரிரக்ஷிஷதி எஸ்மின் ரிரக்ஷிஷதின்னு சொன்னால் எவனால் ஒருவன் காக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளானோ க்வசித்து பிரதிபயம் கிஞ்சித்தன அவனுக்கு எங்கேயுமே எப்பொழுதுமே எவராலும் சிறிதளவு கூட பயம் ஏற்படாது என்று இருக்க அப்படிப்பட்ட நீ சகாத்வம் அப்படிப்பட்ட நீ அத்தகைய நீ ரங்கதாமாதிஷு திருவரங்கம் முதலிய இடங்களில் உள்ள நகாபதிபடான் எங்களுடைய எதிரிகளை சமய அடக்குவாயாகன்னு இந்த 26வது பத்தியத்துக்கு ஸ்ரீ அபிதீஸ்தவத்தில் அர்த்தமும் அண்மையும் ஆகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.